होइया हो नला अद्वानत मेले पलानद वोडत मेले नला अद्वानत मेले पलानद वोडत मेले बंदाडद तेडद वण्ण अय्या हो अद एन्ना हो पोळुदाना पोदु तुणवुण्ण वेणु एळंगाळ आट्टम विडिंजातां पोगु नला अद्वानत मेले பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஹொய்யா ஹோ அது என்ன ஹோ ஒரு நரி கழநரிதான் இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான் ஆஹா ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான் இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான் மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தன்னம் தன்னந்தான் தின்னா பசியது தீர்ந்திடுதா அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓம் கூட்டாளி நல்லா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோ தரையில பார்த்திருக்கேன் விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடியிருக்கேன் ஆஹா துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன் விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடியிருக்கேன் காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா வறுமையும் கொடுமைய பார்த்தவன்தான் ஓ உடையில வறுமையும் வேண்டாமா அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓம் கூட்டாளி நல்லா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே நல்லா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஐயா ஹோ அது என்ன ஹோ அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஐயா ஹோய் அது என்ன.